கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம் போகட்டா. காட்டு ஜீவன் போல தாவி ஆசாயல் கேட்கட்டா. அழகியே அழகியே உன்ன கண்ணு தின்ன போறேன், நீ வெடுக்கிற மிடுக்குல நான் சின்ன பின்னமான. ஏ அழகியே அழகியே உன்ன கண்ணு தின்ன போறேன், நீ வெடுக்கிற மிடுக்குல நான் சின்ன பின்னமான. என்னோடு நீ வந்து சேராமலே போனாக்கா என்னஞ்சு தங்காதடி, யாரோடு போனாத பேராசதான் பேராசதான் பின்னி முந்த மேல தோணுதடி. கண்ணே கண்ணே